உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா தாளாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல மனமதை மூடியதேனோ பாவாடை தாவணியே பார்த்த உருவமா பருவமா பாவாடை தாவணி பார்த்த உருவம்.